நாமயனே காவல் விளக்கே கனிவின் நாளமே, கருணாமயனே காவல் விளக்கே கனிவின் நாளமே. அசரணராகும் ஞங்களே எல்லாம் அங்கில் சேர்க்கணே, அபயம் நல்கணே. கருணாமயனே காவல் விளக்கே கனிவின் நாளமே. பாபிகள்க்கு வேண்டி வார்த்து நீ நெஞ்சிலே சென்னினம், நீதிமான் நினக்கு தன்னதோ முள்கிரீட பாரவும், ஸ்நேகரோலமாய் தலோடா கால் நகேந்து வில்விலோலம், ஸ்நேகரோலமாய் தலோடா கால் நகேந்து வில்விலோலம். நித்தியனாய தெய்வமே காத்திடேனமே, கருணாமயனே காவல் விளக்கே கனிவின் நாளமே. கருணாமயனே காவல் விளக்கே கனிவின் நாளமே. மஞ்சு கொண்டு மூடுமெந்தையே மண்குடீரவாதிலே, நம்பரங்களோடு அன்னு ஞான் வந்து சேர்ந்த ராத்திரியில், நீ அறிஞ்சு நாத நீருமென்னிலே மௌனம், நீயறிஞ்ச நீருமென்னிலே மௌனம், உள்ளு நொந்து பாடுமென் பிரார்த்தனாவ்ரதம். கருணாமயனே காவல் விளக்கே கனிவின் நாளமே, கருணாமயனே காவல் விளக்கே கனிவின் நாளமே. அசரணராகும் ஞங்களை எல்லாம் அங்கில் சேர்த்தனே, அபயம் நல்ல